This song is a tribute to all the heroes and villains. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு ஓடு ஓடு ஓடு. डमाले डमाले डुमीले डुमीले डमाले डमाले डमाले डमाले डुमीले डुमीले डुमीले डुमीले डमाले डमाले फाटी मुडी पनीटना ये पेचनाने के कमल रंग पन्ना राड दाने येल्ल कोट कुल्ला सोक सीन टप दाने नान ऊर कुल्ला टप पन्ना वाय वच्ची तट वेंडा पल्ला ये मनसु कुल्ला विलन के ईव यरकम इल्ला डमाले डमाले डुमीले डुमीले डुमीले डुमीले डमाले டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே உள்ள பூச்சிங்களுக்கு எல்லாம் ஐடியா வருது செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் கச்சல் கொச்சல் எச்சல் குத்த யாரந்தாலும் அவன அல்டிமேட் ஆளு தாண்ட சீண்டி பாரு இவன காண்ட கிண்ட ஆக்கி விட்ட தேவலாம சிவன என் ரூபத்துல பாத்திடுவ நேரில நீ யமன டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா எல்லாரும் போவாங்க மண்ணுக்குள்ள சேஃப்டி இல்லாத தங்கைக்கெல்லாம் எப்போவும் நான் தாண்டா அண்ணன் மூஞ்சிய முழுசா மாத்திடுவேன் ஏடா கூட்டம் எதனா பண்ண எதுக்கும் துணிஞ்ச ஆளே கெலு கெலு கெலு கெலு ஊத்திடுவேன் நானும் பாலு டமாலே டமாலே டுமில்லே டுமில்லே ஹே டுமில்லே டுமில்லே டமாலே டமாலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே டுமிலே டுமிலே டமாலே டமாலே ஒண்ணுல மணி என் கண்ணு வேணும் கேட்டியா ஓங்கி அடிச்ச ஓடுறதன் பைக்லாம் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கந்தில்ல யாரும் இல்ல யாரும் இல்ல என்ன இங்க வெல்ல ஆணவத்தை காலி பண்ணும் ஐயனாரு புள்ள எங்க ஏரியால என்ன விட்ட இல்ல சாமி இல்ல ஹீரோ சிவாஜியும் நான் தான் எம்ஜிஆரும் நான் தான் டமாலே டமாலே டுமிலே டுமிலே டுமிலே டுமிலே டமாலே டமாலே பீசல் பிலாக்கா சாட்பு பையன் சல்லாக்கா பால்ட்டு பண்ணாக்கா தூக்கிடுவேன் அலேக்கா I'm waiting.